ஆசைப்பத்து. கருளக்கொடியோன் காணமாட்டா கழற்சேவடி என்னும் பொருளைத் தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேவோ இருளைத் துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளைப் பெறுவான். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம்புக்கு இருக்கையில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேவோ. எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என் ஆரமுதேவோ. அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சிவார்ந்து ஈமைத்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே. தேவா தேவர்க்கு அறியானே சிவனே, சிறிது என் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்து என்னை நலிய துயருருகின்றேன். சோத்தம் எம்பெருமானே, உடைந்து நைந்து உருகி உள்வொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடுவான். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அழிபுண்ணகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடை ஆக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன். இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என் ஆரமுதேவோ. அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்கையில்லேன். இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேவடியானே. முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அம்மானே ஏ பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி. பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி. வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே. பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆராமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. கையால் தொழுதும் கடல் சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அரற்றி அடல் சேர் மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே செடியார் ஆக்கை திறம் அறவீசி சிவபுர நகர்புக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டென் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழகடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே வெஞ்சேலனைய கண்ணார்த்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சேன் நாயேன் ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியாள் பாகத்து ஒருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே.